பாய் இரா பகல் நாம் பாசம் பரஞ்சோதி கின்பாய் இரா பகல் நாம் பேசும்போது எப்போது போதாரமளிக்கே பேசும்போது எப்போது நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி சீச்சி ஏசும் இடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு ஏசும் இடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு ஊசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் ஊசும் மலர் பாதம் தந்தருள சிவலோக தில்லை சீற்றம் பலத்துள் தேசம் சிவலோக தில்லை சீற்றம் பலத்துள் ஈசனார் கண்பாரியா அரேலோரம் பாவாய் ஈசனார் கண்பாரியா அரே